அஸ்மத் குரு பரம்பராயை நமஹா. பாதுகா சரஸ்வத சுவாமி தேசிகன் நான்காவது பத்ததியாக பிரதி பிரஸ்தான பக்தி அத ஐந்தாவது. அதுல முதல் ஸ்லோகமா பிரசஸ்தே ராமபாதாபியாம், அதுல பாதுக அயோத்திக்கு திரும்பி எழுந்தருளியதை பத்தி பிரஸ்தாபிச்சார். அந்த பாதுகைக்கு அயோத்தியா வாசிகளிடத்திலே அதீதமான பிரீத்தி அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு மேல இந்த இரண்டாவது ஸ்லோகத்துல சாதுர சகோதர பிரணய கண்டன ஸ்வைரினா பதேன கிமனேனமேவனம் இஹ அவநாதி இச்சதா இதீவ பரிஹாய தன்னிவ்ருதே ஸ்வயம் யத் புரா பதத்ரமிதமாஸ்தியே ருத ஜகத்ரயம் ரங்கிணஹா. எது எந்த ஒரு பாதுகையானது புறா விஷம் பவும் ஆதுர வருத்தப்பட்டு சகோதர ராமனுடன் கூட பிறந்தவனான தன்னுடைய பிரணய அந்த பிரார்த்தனையினுடைய கண்டன கண்டிக்கும் இடத்திலே ஸ்வைரினா மனசு போன பட்சியாக அவனாது அந்த ரக்ஷணத்தை விட்டுவிட்டு வனம் அந்த காட்டை இச்சையா ஆசைப்பட்டது அனேன இந்த பதேன திருவடியினாலே மே அடியேனுக்கு இங்க இந்த ஸ்லோகத்திலே கிம் என்ன பிரயோஜனம் என்று நினைத்தது போன்று தது அந்த திருப்படியை பரிகாய ஸ்வயம் தானே நிவிருத்தே திரும்பியதோ என்பதாக திருத்த ஜகத்ரயம் எதுக்காக தெரிவித்தா மூன்று லோகங்களை காப்பாற்றுறதுக்காக ராமனுடைய பாதுகள் ராமனுக்கு அயோத்திக்கு திரும்பினான். இதம் இந்த ரங்கினா ஸ்ரீ ரங்கநாதனுடைய பதத்திரம் அந்த தொழியை எப்பொழுதும் ரட்சித்தி அடியே சேவிக்கிறேன். ராமனுடன் கூட பிறந்தவர் பரதன். ராமன் காட்டுக்கு போன விஷயத்திலே பிராணனை விடுகிற பரியந்தமான வருத்தத்தை அடைகிறார். ராமனை ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளும்படி கூப்பிடுகின்ற காலத்திலும் ஸ்ரீராமன் அவனுக்கு அந்த பரதாழ்வானுக்கு நயந்து வார்த்தைகளை சொல்லாமல் அதற்கான அதனால இந்த ராமர் கொஞ்சம் கூட தகையே இல்லாதவர் இவரிடத்திலே இருக்கக்கூடாதுன்னு பாதுகை யோசிச்சுதான் சுவாமி தேசிகன் தசாவதார ஸ்லோகத்தை ஒரு ஒரு பிச்சாமீன விகார கச்சபன் ஒரு ஒரு அவதாரத்துக்கும் முன்னால ஒரு விசேஷம் சொன்னார். கருணா காக்குசாமர் அப்போ கருணைக்கே பிறப்பிடமானவன் ராமன், ஆனா அந்த ராமனிடத்திலும் கருணை இல்லேன்னு தயை இல்லேன்னு நினைச்சுதான் பாதுகே. ஏன்னா பரம பாகவதோத்தமான அந்த பரதனை நிஷ்டூரமா ராமன் பேசினதுனால அந்த ராமனுக்கு தயையே கிடையாது, பாதுக தீர்மானம் பண்ணிட்டு அப்புறம் பரதனோட அயோத்தியா மக்களை காப்பாற்றுறதுக்காக திரும்பி எல்லா லோகங்களையும் காப்பாற்றுகிற அந்த ஸ்ரீ ரங்கநாதன பாதுகையை தேசிகனான அடிகேன் தியானிக்கிறேன். பெருமாள் நாமெல்லாம் ஜனங்கள்லாம் ஏதாவது தப்பு பண்ணா தோஷம் பண்ணா அப்புறம் பண்ணா தண்டிக்கிறார். சரி, ஒருத்தன் நல்லதே பண்றான்னா அவனுக்கு ரொம்ப பரீட்சை பண்றார், அவனை ரொம்ப பஞ்சபராதியா அலைய விடுறார். பகவானே இதை சொல்றார் வராக அவதாரத்து போது, வராக புராணத்துல வருது. எஸ்யானுகிரகம் இச்சாமி தஸ்ய வித்தம் ஹராம்யஹம். எவனுக்கு நான் அனுகிரகம் கொடுக்க போறேனோ அவனுடைய பணம் முதலான சௌகரியங்களை எல்லாம் நான் கண்டிப்பா புடுங்கிக் கொள்ளுவேன், ஹராமின்னு சொல்றாரு. அதனால எம்பெருமான் நல்லவாளை கூட நிறைய பரீட்சை பண்றார். ஆச்சாரியாடு அதே சமயத்துல ஆச்சாரியாடு எப்படி இருக்கான்னா, நாம என்ன தப்பு பண்ணாலும் அத அப்படியே பொறுத்துட்டா, கொஞ்சம் நல்லது பண்ணா கூட ஆஹா பேஷ் நல்லா பண்ணட இப்படியே பண்ணுன்னு நம்மளை பாராட்டா. ஆச்சாரியாளுக்கு பெருமாளை காட்டிலும் தைரியம், பரதனை கடுமையாக பெற்றாருங்கிறதுக்காக அந்த பாதுக பரதனோட படுத்தணும். இப்படி இந்த பரதனை நிஷ்புரமா ராமபிரான் தன் வாக்கினாலே சொன்னத தேசிகனுக்கு ஏதோ அது ஒரு வருத்தத்தை கொடுத்திருக்கிறதாக தெரிகிறது. இப்படி இல்லைன்னா இந்த ஸ்லோகமே வந்திருக்காது. அதனால நம் ஆச்சாரிய விழலாம் தேசிகனுக்கு அந்த ராமனுடைய நிஷ்டூரமான வார்த்தைகள் பரதன் பேரே அது அவர் இஷ்டமில்லை. இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லேடையா இருக்கிறத ரெண்டு ரெண்டு அர்த்தம் ஒரு பதத்துக்கு வர மாதிரியான பிரணய அப்படின்னா இந்த இடத்துல பிரார்த்தனை வேண்டும். ஆனா ஜென்ரலா பார்த்தேன்னா பிரணய கழகம் சொல்றோம் மற்ற இடையே பெருமாள் இதெல்லாம். அப்போ அன்பு காதல் அப்படிங்கிற அர்த்தத்துல பிரணயங்கிற சொல் வரும். ஆனா இந்த இடத்துல அது பிரார்த்தனை வேண்டுகோள் அப்படிங்கிற அர்த்தத்தை. அப்புறம் ஸ்வைரி அப்படின்னா இஷ்டம் போல நடந்துக்கிறது. வனம்னா காடு, அவனம்னா காடு இல்லை, காடு இல்லைன்னா இது அது நாடு ராஜ்யம். அவனம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் ரக்ஷணம் காத்தல்ங்கிறதான நிவபிருத்தேன்னு ஒரு பதம் போட்டார் இல்லையா, அதுக்கு நிவிருத்தி. இன்னொரு அர்த்தம் அது திரும்பி வருது அப்படின்னா, எம்பெருமான் திருவடியை காட்டிலும் எம்பெருமான் திருப்படிகளிலே திருவடிகளை எப்பொழுதும் ரட்சிக்கிற பாதுகைக்கு அனுகிரகம் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் ஸ்பஷ்டமா சொல்லுது. ராமனை அயோத்திக்கு திரும்பி அழிச்சுட்டு போனோம்னு பரதன் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அது ஜனஞ்ச கட்டம் இல்லை, விழுந்தான், கெஞ்சினான், கதறினான், தனக்கு ராஜ்யபாரம் பண்றதுக்கு கூட ஆசை இல்லைங்கிறதையும் ராமனுக்கு பலபடியா நிரூபிச்சான். இவ்வளவு பண்ணி என்ன பிரயோஜனம்? ராமன் பரதனுடைய வேண்டுகோளை கேட்டு திரும்பினாரா? இல்லையே. அவர் திருவடியாவது இறங்கிட்டா அதுக்கும் இறங்கி அதுவும் ராமனை போன்னு சொல்லல, இல்ல தானும் திருப்பட்டு அதுவும் மறுத்து விட்டதே என்ன பண்ண பாதுகாப்பு. அதாவது இந்த இடத்துல பாதுகா தேவி பார்த்தா இந்த திருவடி இப்படி நடந்துகிறது, பெருமாளும் நடந்துட்டார், இப்படி கருணையே இல்லாத மகா உன்னதமான பாகவதர்களிலேயே உத்தமனாக போற்றப்படுகின்ற அந்த பரதாழ்வான் மேலே அற்புதமான சொற்களா. இன்னுமே இந்த பெருமாள் திருவடியில நாம இருந்துதான் என்ன பிரயோஜனம்? அதுல நமக்கு என்ன பெரிய உபயோகம் இருக்கும்? தயே இல்லாததான்னு தீர்மானம் பண்ணி நம்பாது. ஒருவேளை திருவடிக்கு வனம் ஆசை வந்துட்டோ அதனால அவனத்துக்கு திரும்பாதோ, அதாவது நாட்டுக்கு திரும்பாதோ அப்படின்னு. நாட்டை அவனம் செய்ய அப்படின்னா என்ன? ஆட்சி செய்ய. நாட்டை காக்க மாட்டாது நான் மாட்டேன் அப்படின்னு எம்பெருமான் சொன்னாராம். இந்த எம்பெருமானுடைய திருவடிகளும் சொல்லிட்டான். ஆனா எம்பெருமானுடைய சொல்ல சீத கேட்கல, லட்சுமணன் கேட்கல, பரதம் கேட்கல, சத்ருனும் கேட்கல. ஏன்னா சீதையம்மா வேண்டாமா, நீ காட்டுக்கு வராதே, ஆவோ முடியாது வரையோ. கடைசியில ஒரு ராம பானம், ராமன் மேல ஒரு பெரிய பானத்தை என்ன, எங்க அப்பா உன்னை ஆண்மகன் நினைச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தா, இப்போது நீ ஆண் வேஷம் பொண்ணுன்னு இப்பதான் தெரியறது, என்ன கட்சியில போக மாட்டேன்னு சொல்றதுனால அப்படின்னு சொல்றது. சரி வா அப்படின்னு நினைச்சார். அப்போ சீதையும் சொன்ன பேச்ச, லக்ஷ்மணன் வாண்டாண்டா என்னதாண்டா அப்பா காட்டுக்கு போக சொன்னா, உன்ன சொல்லலையடா, நீ மொழியோட சொல்லிடா என்ன, அகம் சர்வம் கரிஷன். பரதன அங்க சித்திரகுடத்துல வந்து பிரார்த்திச்ச போது, நான் வந்து திருவாட்சி பறிப்பாளனும் வர முடியாது, அதனால நீ நாட்டையாளு எத்தனையோ சொன்னார். அந்த பரதம் எம்பெருமான் ராமனுடைய பேச்சிருக்கு. சரி சத்ருக்னா நீயாவது இருக்கா அப்படின்னா, எனக்கு பரதனுக்கு கைதான், அதனால நானும் பண்ண மாட்டேன். அதனால யாருமே ராமன் பேச்சு வசிஷ்டர் சொல்றார், ராமன் பாதுகிய பரதனுக்கு ஏழப்பட்டிருக்கார், ஊரும் மறுப்பு இல்லாத பாதுகிய நீ போய் அரசாளுன்னு ராமன் சொன்ன உடனே அடியே தன்யோ சுன்னு கிளம்பி போயிருக்கான் அந்த பாதுக. அப்போ எம்பெருமா பேச்ச கேட்டது பாதுக மட்டும்தான், சீதையோ லக்ஷ்மணனோ பிரதனோ சத்யோ கிடையாது. திருவிசை விட்டு பாதுகா தேவியே நடந்தார். பரம பாகவதனான பரதனிடம் ராமன் நிஷ்புரமாக பேசியது அந்த பகவானே பாகவத அபசாரப்பட்டதாக பாதுகா. அதனால பாகவத அபசாரப்படுறது அது பெருமாளாவே இருந்தா கூட அந்த இடம் நமக்கு பாண்டான்னு. இந்த பாதிகனுடைய மகிமை, இந்த மூன்று உலகங்களையும் இவாறு எல்லாரும் நிர்மதியா விட்டு போன போது கூட அந்த அயோத்தியா வாசியுடைய லட்சணத்தை சிரமேற்கொண்டு அதை செய்தது நம் பாதுகா தேவி தான். இது பாதுகா தேவியுடைய அதீதமான வாத்சல்யத்தை காட்டுகிறது. அதனால பெருமாளை காட்டிலும் பாதுகைக்கு தயை அதிகம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சுவாபதேசம் என்னன்னா, பெருமாளுடைய கிருப்பையை காட்டிலும் ஆச்சாரியன் கிருப்பை ரொம்ப உசந்தது. ஆச்சாரியன் நமக்காக வருகிறான், அவன் நம்மேல் கூடுதலான ஒரு ஸ்ரத்தைய காண்பிக்கிறார். நம் கஷ்டத்துக்காக பறிந்து நமக்கு ஹெல்ப் பண்றது உடம்புக்கு ஆச்சாரியால். அதனால பெருமாளை காட்டிலும் பாதுமைகளான ஆச்சாரியர்கள் மிகவும் இது சொல்லி இந்த இரண்டாவது ஸ்லோகத்தை தலகிறார் நம் சுவாமி பேசுகிறார். கவிதாகீனசிம்ஹாய கல்யாண உபசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.